ராஜதுரை அண்ணா, நன்றி, தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ அந்த நாளை தென்னைக்கு ஒரு குழி எடுக்கிறது விஷயம் வந்து நல்லா கிளியர் கட்டாக புரிஞ்சுது. ஐயாவே தெளிவான அந்த வீடியோ போட்டு விளக்கம், அதை பற்றி நிறைய பதிவுகளும் போட்டுட்டு இருந்தாங்க. அது நல்ல ஐடியா இருக்குது. இப்போ அந்த உரம் போடுறதை பற்றி நீங்களும் நல்லா அருமையாக சொல்லியிருந்தீங்க. இப்போ இதில் என்ன டவுட்னா, எனக்கு இப்போ நாலு தென்னைக்கு வந்து இப்போ எனக்கு 2 வயதான ஒரு மரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ போடலாம்? அதாவது ஒரு மரத்துக்கு இப்போ தொழு உரம் போடுறோன்னு வைங்க, ஈரத்தன்மையாக இருக்குது, மக்கின உரம் இல்லை, ஈரத்தன்மையோடு இருக்குன்னா எத்தனை கிலோ போடலாம், இல்லை எத்தனை மூட்டை அளவுக்கு போடலாம், அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அந்த தண்ணி விடுறதுக்காக குழி எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கும் இந்த எரு போடுற இடத்துக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கணும், அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்திடுங்க. நன்றி.